శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాంతదాసది యజ్ఞవాకృతి పర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విత్రాణనుబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. నమఃపన్నగనస్థాయ వైకుంఠవశవర్తినే శ్రుతిసింధుసుధోత్పాదమందరాయ గరుత్మతే. గరుడదండ గురువ, இப்பொழுது நாலாவது சரணத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துருக்கோம். மனுரணுகத பட்சி வக்ர ஸ்வரத்தா ரகஸ்தா வகஸ்தி பிரபானு பிரியாசே கரஸ்ராஜதான் திரிவர்க்காபவர்க்க பிரதூதி பரவ்யோமதாமன் வலத்வேஷி தர்பஜ்வலத்வால கில்ய பிரதிஜாவதீர்ண ஸ்திராம் தத்துவ புத்திம் பராம் பக்தி தேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோக்ரி దీతా ముదాక మహీనా మహీనా మహీనాంతక. ఇదిల మొదల్ భాగత్తునుడి అర్థత పాపం. మంత్రం మంత్ర ప్రతిపాద్యమాన దేవత మంత్రత్వ ఉపదేష్ట మంత్రోపదేష్ట ఇప్పుడు మూడు విషయత్తుల నామ భక్తియోడ ఇరుకణం. అప్పదా మంత్ర సిద్ధింటది ஏற்படும் என்கிற சாஸ்திர விஷயத்தை இந்த நாலாவது சரணம் மூலமாக சுவாமி தேசிகன் வெளிப்படுத்துறார். அதுல மந்திர பிரதிபாத்திய தேவதையாக இருக்கிற கருத்மானுடைய வைபவத்தை இதுக்கு முன் சரணங்களால விஸ்தாரமா சொல்லி சொன்னார். இப்ப மந்திர விசேஷத்தை பத்தி சொல்லி சொல்ற. மந்திரம் யத்னேன கோபயேத்துன்னு சொல்லியிருக்கிறபடினால மந்திரத்தை அப்படியே சாட்சாத்தா சொல்ல முடியாது. அதுக்காக மந்திரத்தை ஒரு பிரகாரமாக மந்திரத்தை சொல்லி சொல்ற. மனு அணுகத பட்சி வக்ர ஸ்வரத்தாரக ஸ்தாவக சித்திரபான் பிரியா சேகரா திராயதாம் நகாம். அந்த மந்திரமானது நம்மை ரட்சிக்கட்டும் என்று பிரார்த்தனை. அந்த மந்திரம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்குன்னா பாக்ஷி என்று ரெண்டு அச்சரங்கள். இந்த அச்சரங்கள்ல வரச்சே இந்த பான்றத க்ஷீன்ற அச்சரம் பின்தொடர்ற மாதிரி இருந்து அதுக்கு முக்கமாக இதில் வரச்சே தாவகம் இதுவா இருக்க, அதாவது தாரக மந்திரம்னு சொல்லக்கூடிய பிரணவம் பிரணவத்தை ஆரம்பமாக உடைத்தானதாக இருந்துருக்கு. அதில் வந்து பட்சி வத்தியஸ்த பட்சின்னு சொல்றதுனால பட்சி சத்தமோ இல்ல வத்தியஸ்த பட்சின்னு அதுக்கப்புறமா க்ஷீபான்ற சத்தம் அந்த க்ஷீன்றத்தை பின்தொடர்றதாக உடையக்கூடிய பான்ற அக்ஷரம் அப்படி அர்த்தம். இல்ல க்ஷீன்ற அக்ஷரத்தை பின்தொடர்கின்ற பான்ற அக்ஷரம்னு இப்படி அர்த்தம். ரெண்டு விதமாகவும் கருட மந்திரம் இருக்குன்றதெல்லாம் இங்க விஸ்தாரமா போன முறை சொல்லி சொன்னோம். இதுக்கு மின் உபன்யாசத்துல சொன்னோம். அதுக்கப்புறமா சுவாகான்னு சொல்லக்கூடிய சித்திரபானுடைய அக்னியினுடைய தேவி தேவிகளுடைய பெயரை சொல்லி சொல்லியிருக்க. இத வந்து சிரோபூஷணமாக உடைத்தானதான மந்திரம் அது. அந்த மந்திரம் திரிவர்க்காபவர்க்க பிரசூதி கருத்மானிடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அந்த கருட மந்திரம் இருக்க அதை ஜபம் பண்ணாலே தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. திரிவர்க்கத்தையும் கொடுக்கும் அபவர்க்கத்தையும் கொடுக்கும். திரிவர்க்கம்ன்றது தர்மாஸ்தகாமம், அபவர்க்கம்ன்றது மோட்சம், மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது. அப்பேற்பட்ட அந்த கருட மந்திரமானது நம்மை ரட்சிக்கட்டும் என்பதாக இதுவரைக்கும் உண்டான அர்த்தத்தை விஸ்தாரமாக போன உபன்யாசத்துல பார்த்தோம். இதுக்கு அடுத்த பாகத்தினுடைய அர்த்தத்தை இப்ப பார்க்க போறோம். அந்த எம்பெருமான் கருத்மான சொல்லச்சே பரவ்யோம தாமன் சம்போதனம் பண்ணி சொல்லி சொல்ற. அந்த கருத்மான சொல்ற, ஹே பரவ்யோம தாமன், பரவ்யோமம் அப்படின்னா பரமாகாசம்னு அர்த்தம். இது பரமாகாசம்ன்றது சீவைகுண்டத்தை சொல்லி சொல்றது. இந்த ஆகாசத்தை பூதாகாசம்னு சொல்லி சொல்றோம். அந்த சீவைகுண்டத்தை சொல்லிட்டு அத பரமாகாசம்னு சொல்லி சொல்றோம். அந்த பரமாகாசம்னு சொல்லக்கூடிய சேவை குண்டத்தை தன்னுடைய இருப்பிடமாக ஸ்தானமாக உடைத்தானவர் கருத்மா. அதனால கருத்மானுக்கு நாம சொல்லக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகம் இருக்க, இது சுத்தசத்துவமயமான திவ்யமங்கள விக்கிரகம் கருத்மானுடைய விக்கிரகம். கருத்மான ரெண்டு விதமாகவும் பார்க்கிறோம். எம்பெருமானுடைய அவதாரமாகவே தானே வாகனமாகவும், அந்த வாகனத்துல எழுந்தருள் இருக்கிறவனாகவும் தானாகவும் ரெண்டு விதமாகவும் பெருமாள் எழுந்தருள் இருக்கேன்றது இதற்கு முன்பு நாம் தெரிவித்தோம். இப்போ பெருமாள் அப்படி பகவத் அவதாரமாக இருந்ததுனாக்க, அவதார தசையில பெருமாளுடைய திருமேனி எப்பேற்பட்டதாக இருக்கும்னு சொல்லச்சு பகவத்கீதையில சொல்ற. இந்த கர்ம நிமித்தமாக வரக்கூடிய மாம்சம், அஸ்தி, இந்த எலும்பு, மாம்சம், ரத்தம் இவைகளால கிடையாது. அவதார தசையிலையும் ரஜஸ்தமஸ் கலக்காமல் சுத்த சத்துவமயமான திருமேனி தான் பெருமாளுக்கு. இன்னும் கேட்டா அர்ச்சா திருமேனியும் கூட இப்ப தேவநாதனாக, தேவராஜனாக இப்படி எல்லாம் பெருமாள் சேவசாக்கிறாரு. அர்ச்சாமூர்த்தி ரங்கநாதனாக சேவசாக்கிறாரு. அந்த அர்ச்சாமூர்த்திக்கு பிரதிஷ்ட பண்ணியாச்சுனாக்க, அந்த லோகமாக அந்த பெருமாள் திருமேனி இல்ல, அந்த பெருமாள் திருமேனி சுத்த தத்துவமயமான திருமேனியாக தான் திகழ்கின்றது. அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அப்படி சுத்த தத்துவமயமான திருமேனின்றத சொல்றதே அவதார தசையில அங்கேயும் பட்சி ரூபமாக தான் அங்கேயும் இருந்துருக்கேன். எத்தேவிதானும் எதனும் திரையீமையாக நல்லா சொல்லி எல்லா விதமான சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தையும் பண்ணிண்டு எழுந்தருள் இருக்கிற கருத்மான் அங்கேயும் பட்சி ரூபமாக தான் எழுந்தருள் இருக்கேன். ஆனா அங்க நெச்சசூரியாக எழுந்தருள் இருக்கேன். அது ஒரு விஷயம். அந்த நிச்சயசூரியாக எழுந்தருள் இருக்கிற அந்த கருத்மான் பெருமாளுக்கு கைங்கரிய சர்வதேச சர்வகாலஸ்தோஜிதமான கைங்கரியத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அந்த கருத்மானுடைய அவதார தசையிலையும் அந்த பெருமாள் கருத்மானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா, பெருமாளுடைய திருமேனி அவதார திசையில எப்படி சுத்த தத்துவமாக இருந்திருக்கோ, பெருமாளை கருத்மானாக அவதாரம் பண்ணேருன்னு சொல்லி சொன்னோம்னாக்கா அந்த அவதார திசையில வரைச்சே அவருடைய திருமேனி சுத்த தத்துவமாக இருக்க போறது. ஆகையாலதான் இங்க இப்படி எல்லாம் வினதாசத்தனாக அவதாரம் பண்ணிருந்தாலும் கூட அவருடைய தாமா இருப்பிடம்ன்றது சிவைக்குண்டம் தான். இது அவதார கால விசேஷத்துல மாத்திரம் இப்படி விண்ணத்தையினுடைய பையனாக இப்படி எல்லாம் சஞ்சரிக்கிறேர்னு அர்த்தம் அதுக்கு. ஆகையால பரவியோம தாமன் என்பதாக சொல்ற. அதுக்கப்புறமா வலத்வேஷி தர்ப்ப ஜலத் வாலகில்ய பிரதிஜாவ தீர்ண என்பதாக அடுத்த சம்போதனம். இப்படி பெருமாள் அவதாரம் பண்ண மாதிரி கருத்மான் அவதாரம் பண்ணிருக்கே, அவதார தசையில கருத்மானுடைய அவதாரம் எப்படிப்பட்டது என்பத அடுத்த சம்போதனத்தினால சொல்லி சொல்ற. விஸ்வாமித்திரர் ராமன சுப்பிரபாத ராமனுக்கு முதல் முதல்ல சுப்பிரபாதம் பண்ணச்சே கௌசல்யா சுப்பிரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம். கௌசல்யா சுப்பிரஜா ராம என்றுதான் சொல்லி அழைக்கிறேன். இதே விஸ்வாமித்திரர் தான் கொஞ்ச நாள் முன்ன சொல்லி சொல்றேன், தசரத சக்கரவர்த்தி என்ற போகச்சே நான் யாகம் பண்ண போறேன், இந்த யாகத்துக்கு ராட்சசாலால தடங்கள் வராமல் இருக்கிறதுக்கு ராமனை நீ அனுப்பிச்சு வைக்கணும்னு கேட்கிறேன். ஐயோ ராமன் சின்ன பையனாச்ச, ராட்சசாலாம் கூட்ட யுத்தம் மறைந்து இருந்து யுத்தம் பண்ணுவாளே, அவ்வளவு தூரம் எல்லாம் ராமனுக்கு தெரியுமா அப்படி ராட்சசாலாம் தகர்க்கிற அளவுக்கு அவனுக்கு சக்தி இருக்கான்றது எனக்கு தெரியாது, நாவனா சைன்யத்தோட வரையன்னெல்லாம் சொல்லச்சே. அந்த விஸ்வாமித்திர அகம்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் என்பதாக சொல்ற. அகம்வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம்னு சொல்லச்சே, உமக்கு ராமனுடைய அவதார ரகசியம் தெரியாது, எனக்கு தெரியும் ராமனுடைய அவதார ரகசியம். நீ நினைச்சிருக்க கௌசல்யனுடைய குழந்தை, நீ புத்திரகாமேஷ்டி பண்ணதுனால அந்த ஒரு அனுகிரக விசேஷத்தினால ராமன் பிறந்திருக்கார், உனக்கு குழந்தை பிறந்திருக்கேன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. எனக்கு தெரியும், தேவதைகள் அத்தனை பேரும் சரணாகதி பண்ணினதுனாலதான் அந்த உன்னை வந்து பிதரம் ரோச்சையா மாசன்னு தசரத சக்கரவர்த்தி எனக்கு அப்பாவா இருக்கட்டும், ராவணவதம் மனுஷ ரூபமாக இருந்துதான் ராவணவதம் பண்ண முடியும், ஆகையால அந்த ராவணவதம் பண்றதுக்கு சரி யார மனுஷனா பெருமாள் அவதரிச்சு ராவணவதம் பண்ணோம்னு யாருக்கான ஒருத்தருக்கு பையனா குழந்தையா பிறக்கணுமோ இல்லையோ, அப்ப யாருவா இருக்கட்டும் தனக்கு அப்பாவா இருக்கட்டும், யார் தனக்கு அம்மாவா இருக்கட்டும்னாக்க பிதரம் ரோச்சையா மாசான தசரத சக்கரவர்த்தி தனக்கு அப்பாவா இருக்கட்டும், இந்த அவதாரத்துல கௌசல்யா எனக்கு அம்மாவா இருக்கட்டும்னு அவர் பெருமாள் சங்கல்பிச்சுண்டு அவளுக்கு குழந்தையா பிறந்திருக்கு. உனக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது, தசரத சக்கரவர்த்திக்கு இந்த சமாச்சாரம் தெரியாது, அகம்வேத்மி மகாத்மானம்னு எனக்கு தெரியும், ராமன் யாருன்னு தெரியும், ஆகையால நீ ராமனை அனுப்பிச்சு வையன்னு அவர் கேக்குற. அப்படி பெருமாளுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சின்றவராக இருந்தாலும் கூட விஸ்வாமித்ரர் ராமனை எழுப்பச்சே அவதார தசையில இந்த இருக்கிற இதுக்கு எப்படி எழுந்திரல் இருக்காரோ அதை கொண்டுதானே எழுப்பணும். அப்ப கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தைன்னு கௌசல்யனுடைய குழந்தை சுப்ரஜாவாக இருந்திருக்கிற ராமன சொல்லி சொல்ற, கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தைன்னு அந்த ரீதியில கருத்மான் நித்தியசூரியாக இருந்தாலும் கூட இப்ப கருத்மான் இந்த பிரகிருதி மண்டலத்துல அவதாரம் பண்ணிருக்கோ, வினதாசுத்தனாக அவதாரம் பண்ணிருக்கோ, கசிப பிரஜாபதியினுடைய குழந்தையாக அவதாரம் பண்ணிருக்கோ, அப்ப அவதாரத்துக்கு காரணத்தை சொல்லி அவரை வந்து கௌசல்யா சுப்ரஜா ராமன்னு விஸ்வாமித்திரர் எம்பெருமான கொண்டாடினா மாதிரி சம்போதிச்ச மாதிரி கருத்மானுடைய அவதார நிலைய சொல்லி அவரை சம்போதனம் பண்ணி கருத்மான ஸ்தோத்திரம் பண்றார். இந்த இடத்துல வலத்வேஷி தர்ப்பஜ்வலத்வாலகிண்ய பிரதிஜாவதீர்ண வலத்வேஷினஹா தர்ப்பஜ்வலத்வாலகிண்ய. இப்போ வலத்வேஷி அப்படின்னு சொல்லச்சு இந்திரன் சொல்லி சொல்றது. இப்போ இந்திரனுடைய தர்ப்பத்தை கொழுப்ப போக்குறதுக்காக அவதாரம் பண்ணவர் இந்த எம்பரும் அதாவது கருத்மான் என்பதாக சொல்லி சொல்ற. இப்போ இவளுக்கெல்லாம் அந்த இந்திரனுடைய தர்ப்பத்தினால ஜுவலதாம் வாலகில்யானாம் வலத்வேஷி தர்ப்ப ஜுவலத் வாலகில்ய பிரதிஜாவதீர்ணன், அந்த வாலகில்யாளுடைய பிரதிஜையினால அவதாரம் பண்ண. ஆகையால இந்திரனுடைய தர்ப்பத்தினால இந்த அதாவது ஒரு நிகழ்ச்சிய சொல்லிதான் சொல்லி சொல்லணும். இந்த இடத்துல என்ன நிகழ்ச்சி என்ன கேட்டா, இது இதே விஷயத்த ஏற்கனவே சொல்லிருக்கோம் இந்த உபன்யாசத்துல. கசிப பிரஜாபதி யாகம் பண்ற, அவர் பண்ற யாகம்ன்றது ரொம்ப பெரிய யாகம், அதுல எல்லாருக்கும் அதுல ஒரு சம்பந்தம் ஒண்ணு ஆசை. அவர் கசிப பிரஜாபதியா இருக்கிறபடினால அந்த அவர் பண்ற யாகத்துல தனக்கு தனக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கணும்ன்ற ஒரு ஆசையினால அந்த யாகத்துக்கு வேண்டியதான சமைத்து முதலியவைகள்லாம் அவா கொண்டு வந்து கொடுக்கறா. ஒருத்தர் சமயத்து பெரிய யாகம் நடக்கிறது, பூர்ணாகுதி நடக்கிறது, புரோக்ஷணம் நடக்கிறது, பரமி பவித்ரோத்சவம் நடக்கிறதுனாக்க ஒருத்தர் தேங்காய் கொண்டு போய் கொடுக்கறா, ஒருத்தர் பட்டு கொண்டு வந்து கொடுக்கறா, ஒருத்தர் நெய் கொண்டு வந்து கொடுக்கறா, ஒருத்தர் சமைத்து கொண்டு போய் கொடுக்கறா, ஒருத்தர் துளசி காஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கறா. இப்படி அந்த ஒரு யாகத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்கட்டும், எதனா ஒரு எப்படியான ஒரு பிரகாரத்தினால நாம நம்மள சம்பந்தப்படுத்திக்கணும்னு சொல்லி ஒரு ஆசையினால பண்றோம். இப்ப கசிப பிரஜாபதிக்கு வரைச்சு இந்திரனும் அவரிடத்துல ரொம்ப கௌரவத்தோடு இருக்கிறபடினால இந்த யாகத்துக்கு வேண்டிய சாமகிரிகள் எல்லாம் கொண்டு கொடுக்கறான், நிறைய நிறைய சமயத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான், ஆஜ்யத்துக்கு உண்டான ஆபத்திக்கு உண்டான வஸ்துக்கள் எல்லாம் ஆஜ்யாதிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான், எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறான். இந்த வானகல்யாள்னு சொல்லி அவள்லாம் பெரிய தபஸ்விகள், பிரம்மாவனுடைய ரோமத்தில இருந்து அவதாரம் பண்ணினவா பிறந்தவர்கள். அவள்லாம் அயோனிஜா, நாரதர் மாதிரி அவள்லாம் வசிஷ்டர் வந்து வானகல்யாள் நாரதர் இவள்லாம் அயோனிஜா, பிரம்மாவனிடத்திலிருந்தே சாட்சாத்தா பிறந்தவர்கள் அவள்லாம். அப்படி பிரம்மாவனிடத்திலிருந்து பறக்கச்சு அவதாரம் பண்ணச்சே யோனிஜம் பண்ணச்சு இந்த சூரிய வீதியில இவெல்லாம் தம்மா துண்டு இருந்துட்டு இருப்பா. இந்த ஃபாலஞ்சஸ் சொல்லி சொல்லுவா, இந்த விரல்ல இந்த ஒரு கோடு இருந்துட்டு இருக்கோம் இல்லையோ, அந்த ஒரு அங்குலம் அந்த அந்த அளவு அவ்வளவுதான் அவளுக்கு உயரமே. அவ சூரிய கதியில சூரியனுக்கு முன்ன அவ போவாளாம். அப்படின்னா அந்த சூரியனுடைய பிரகாசம் அவளை ஒன்னும் பண்ணாது, இவா தேஜஸுக்கு முன்ன அவளுடைய சூரியனுடைய தேஜஸ் ஒண்ணுமே ஆகாது. பகலூன் பகல் விளக்காக சொல்லி சொல்றேன், தேவப்பெருமாள் அந்த உத்தரவேதியில அவதாரம் பண்ணிடறான். அது எந்த சமயத்துல அவதாரம் பண்ணேன் அப்படின்னா அந்த பிமால வேளையிலதான் அவதாரம் பண்ணேன். சூரியோதயம் ஆறத்துக்கு முன்ன உண்டான ஒரு வேளையில அவதாரம் பண்றேன். அப்படி அந்த வேளையில அவதாரம் பண்ணச்சே இப்ப இவருடைய பிரிய தேஜஸோட தேவப்பெருமாள் அவதாரம் பண்ணேன். இப்பேற்பட்ட தேஜஸோட அவதாரம் பண்ணச்சே சூரியனும் அந்த சமயத்துல அவதாரம் பண்றேன். அதாவது சூரியன் உதிக்கிறான். சூரியனுடைய தேஜஸ் பகல் விளக்காக ஆயிடுதான் பெருமாளுடைய தேஜஸுக்கு முன்பாக. பகலோன் பகல் விளக்காக புண்ணிய கோட்டியோட பெருமாள் அவதாரம் பண்ணு அற்புதமாக சுவாமி தேசிகன் அசிரி மகாத்மியத்துல சாதிக்கிறார். அந்த மாதிரி வாலகில்யாளுக்கு தேஜஸுக்கு மின்ப சூரியனுடைய தேஜஸ் அவள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட தேஜஸோட இருந்திருக்கிறவா வாலகில்யாள். இப்படி 60,000 பேர் இருந்திருக்க, ஆனா ஒவ்வொருத்தருடைய உயரம் எவ்வளவு வந்திருக்குன்னா ஒரு அங்குட்டம் ஒரு ஒரு ஃபாலஞ்சு அந்த ஒரு விரல் அளவு கூட இல்ல. அந்த விரல்ல இருக்கிற ஒரு கோடு வரைக்கும் இருக்கிற அளவுதான் இருந்துட்டு இருக்கான். அப்படிப்பட்ட பரிமாணத்தோட இருந்துட்டு இருக்கா, ஒரு அங்குலம் ஒரு இன்ச்சு கூட இருக்கு அவ்வளவுதான் அந்த உயரம் தான் இருந்துட்டு இருக்கா. அவ போயிட்டு இருக்கா. அப்ப அந்த யாகத்துக்கு அவ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சமீத்தை எடுத்துட்டு போறா. சமீத்துக்கெல்லாம் அளவு இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு சமைத்து எவ்வளவு அளவு உண்டான சமைத்த ஹோமம் பண்ணணும்ன்றது. சமைத்துன்றது அரச சமைத்தோ இல்ல பலாசு சமைத்தோ, பலாசத்தினால சில சில சில யாகங்களுக்கெல்லாம் அத்தி சமைத்தெல்லாம் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த சமைத்து எவ்வளவு பெரிய சமைத்தாக இருக்கணும்ன்றதுக்கு இது யாகங்களுக்கு ஒண்ணு, ஆத்துல பண்ற கிரகீயமாக பண்ணக்கூடிய ஸ்மார்த்த கர்மாக்கள்லாம் சமைத்து ஒரு ஜான் அளவு இருக்கணும். இந்த ஜான அளவுக்கு குறைஞ்சி சமைத்து இருக்கக்கூடாது. இப்போ யாகங்களுக்கு எல்லாம் இன்னும் பெருசாவே இருக்கணும்ன்றதெல்லாம் சொல்லிருக்கு. பெருசு பெருசா சமைத்தெல்லாம் போடணும்னு சொல்லிருக்கு. இப்ப இந்த சமைத்து எதனா ஒரு சமைத்தை கொண்டு போய் நம்மளும் கொண்டு கொடுக்கணும் என்று நினைக்கிறா. அவ ஒரு சமைத்தை எடுக்கிறா. இவா இருக்கிறதே ஒரே ஒரு இன்ச்சு உசரம்தான். அந்த சமைத்தோ அதுக்குன்னு ஒரு நியத்தியோட இருக்கக்கூடிய நீளத்தோட இருந்துட்டு இருக்கு. இவ 60,000 பேருமா சேர்ந்து அந்த சமயத்தை தூக்குறாளாம். அந்த தூக்கினா கஷ்டப்பட்டு தூக்க முடியாத தூக்கிட்டு போறாளாம். நடுவுல ஒரு மாடு மாடு அந்த கால் வைக்கிறது, கால் அடி வைக்கிறது. இப்ப நாம எல்லா இடத்துலயும் சிமெண்ட் போட்டிருக்கு, அங்கெல்லாம் அது தெரியல. மண் தரையில பார்த்தோம்னா மாடு கால் வச்சதுனாக்க அந்த இடம் பள்ளமா இருக்கும். அதுக்கு குளம்படி என்பதாக பேரு. அந்த குளம்படியில ஜலம் தேங்கறதும் ஏதோ மழை பெஞ்சிருக்கோ என்ன தெரியல, மீதி இடத்துல எல்லாம் போயிட்டு அந்த துளிவுண்டு பள்ளமா இருக்கிற இடத்துல ஜலம் தேங்கறது. அது ஏதோ பெரிய சமுத்திரத்தை தாண்டற மாதிரி அதை எப்படி தாண்டறதுன்னு தெரியாத முயற்சிட்டு இருக்காளாம் இவா. இது ஒரு 60,000 பேருமா சேர்ந்து ஒரே ஒரு சமயத்தை தூக்கிட்டு வரா. அங்கிருந்து தூக்கிட்டு வரச்சே ஒரு குளம்படி அளவு ஜலம் இருக்கு. அந்த ஜலத்தை இப்படியும் சுத்திட்டு போலாமா, எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு அப்படி ஒரு கட்டப்பட்டு இருக்காளாம். அதை இந்திரன் பார்த்துட்டே இருக்காங்க. இந்திரன் அங்கேயிருந்து பெண் நிறைய சமைத்து மூட்டை மூட்டையா சமைத்து கொண்டு வந்து எடுத்துட்டு போறான். பாக்கச்சே இவளை பார்த்து சிரிச்சுட்டான். அடா அட இப்படியா அப்படின்னு பார்த்த உடனே அவனுக்கு சிரிப்பு வந்துடுது. சாதாரணமா இந்த சித்திரக்குள்ளன்னு சொல்லுவான். ரொம்ப குள்ளமா ஒருத்தன் கணக்கு இருந்தான்னாக்கா அவன் அப்படி கத்திரிக்காய்க்கு கால் மனுஷ மாதிரி நடக்கிறான்னு சொல்லி இப்படி இப்படி நடந்து போறத பார்த்த உடனே அதுவே ஒரு சிரிப்பா இருக்கும். இது வந்து இந்த சர்க்கஸ் எல்லாம் கூட இப்படி ஒரு குள்ளனா ஒருத்தனை வச்சுட்டு அவனுக்கு வந்து ஒரு சிரிப்பு மூட்டுறதுக்கு ஜனங்களுக்கு சிரிப்பு மூட்டுறதுக்கோசரம் பண்ணுவார். இது இந்திரனுக்கு ஒரு இவனை போய் சாதாரணமான இது மாதிரி நினைச்சுட்டு வாழகல்யாள பார்த்து சிரிக்கிறான். அவளுடைய தேஜஸ பார்த்து கைகூப்ப வேண்டியது போக அவளுடைய ஆகாரத்தை பார்த்து உருவத்தை பார்த்து பரிகாசம் பண்றான். அதனால வலத்வேஷி தர்பஜ்வல த்வாலகல்யாணம். இப்ப யாருக்கா இருந்தாலும் தன்னிடத்துல இப்ப தான் குள்ளமா இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க அந்த குள்ளமா இருக்கிறத பார்த்து ஒருத்தன் பரிகாசம் பண்ணான்னா கோபம் வரதான் வரும். ஒருத்தன் கருப்பா இருக்கான் டே கருப்பான்னு அவனை கூட்டா அவனுக்கு கோபம் தான் வரும். ஏண்டா நான் என்ன இல்லாத்தியா சொல்றேன் நீ கருப்பா இருக்கேன்றதான் உன்னை கருப்பான்னு கூப்பிடுறேன்னு சொன்னா கூட அதான் அவன் நினைக்க மாட்டான் அந்த. அப்ப அந்த மாதிரி அதாவது ஒரு கர்ப்பத்தினால ஒருத்தன் கணக்கு சொன்னான்னாக்க ஒரு சகஜத்தினால சொல்றது வேற விஷயம். கர்ப்பத்தினால ஒருத்தன் கணக்கு சொன்னான்னாக்க அப்போ எல்லாருக்கும் கோபம் தான் வரும். அப்ப இந்திரனுடைய கர்ப்பத்தினால இவளுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்தினால என்ன ஆகுது அப்படின்னா ஏற்கனவே இவெல்லாம் சூரியனுடைய தேஜஸையே பின்னாடி தள்ளக்கூடிய அளவுக்கு தேஜஸோட இருந்துருக்கிறவன் இந்த கோபாக்னியினாலையும் சேர்ந்ததுன்னா கோபமும் சேர்ந்ததுன்னாக்கா அவளுடைய ஒரு தேஜஸ் இருக்க அப்படியே நெருப்பு புசுங்கி போயிடுற மாதிரி இருந்துருக்கான். வலத்வேஷி தர்ப ஜுவலத் வாலகல்யாள். இப்படி ஜுவலிச்சுன்னு இருக்கிற வாலகல்யாள் அந்த வாலகல்யாள்லாம் ஒரு சாபம் போடுற இந்திரனுக்கு. அதாவது என்னன்னா அப்பா நீதான் என்னமோ தேவதைகளுக்கெல்லாம் பெரிய அதிபதினு நினைச்சிட்டு இருக்க, நீதான் வஜ்ராயுதத்தை உடையவனாக இருக்கிறதுனால எல்லாரும் காட்டிலும் பலிஷ்டன் எல்லாம் நீ நினைச்சிட்டு இருக்க. நாங்க ஒரு யாகம் பண்றோம், இந்த யாகத்துல இருந்து ஒத்தனை நான் சிருஷ்டி பண்ண போறேன். அந்த யாகத்தினுடைய பலன் என்னன்னாக்க இந்திரனை மாதிரி நாலு பங்கு பராக்கிரமத்தோட பலத்தோடையும் எல்லா சாமர்த்தியத்தோடையும் இருந்துருக்கிற ஒத்தனை நான் வந்து அப்ப இந்திரனுக்கு எதிராக ஒத்தனை நான் சிருஷ்டி பண்ண போறேன் அப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த அப்பதான் இந்திரனுடைய கர்வமே போகும். அப்ப இந்திரனுடைய கர்வத்தை போக்கடிக்கிறதுக்காக தங்களுடைய தபஸ்னால அவ பண்ற யாகம் பண்ணி ஒரு யாகம் மூலமாக இந்திரனை மாதிரி பன்மடங்கு வீரத்தோட இருந்திருக்கிற ஒருத்தனை சிருஷ்டி பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டாவா. இந்த சமாச்சாரம் இந்திரனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்திரனுக்கு தெரிஞ்ச உடனே இந்திரன் என்ன பண்றான், தாம் பண்ணினது தப்பு, அதுக்காக போய் அவள்கிட்ட போய் சரணாகதி பண்ணாக்கா கண்டிப்பா அவ க்ஷமிச்சிடுவா. ஆனா அந்த அளவுக்கு அவனுக்கு ஔதாரியம் இல்லை. அதே சமயத்துல இந்திரன் போய் கசிப பிரஜாபதியின் இடத்துல போய் அவர் திருவடியில விழுறான். நீர் தான் என்ன ரட்சணம் பண்ணணும் என்பதாக. என்ன ஆச்சுப்பா அவனுக்கு என்ன, அதையும் கேக்குறேன், உம்முடைய யாகத்துக்காக நான் சமைத்து கொண்டு வரச்சே இவா வாழகில்லாம் 60,000 பேர் சேர்ந்து ஒரே ஒரு சமயத்தை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரதை பார்த்த உடனே எனக்கு ஒரு சிரிப்பு வந்துடுத்து. அத சிரிச்ச உடனே அவளுக்கு கோபம் வந்துடுத்து. அந்த கோபத்தினால அன்னமிந்திரங்க ரிஷி அவன் என்ன காட்டிலும் இன்னும் பலிஷ்டனாக இருக்கக்கூடிய இன்னொரு இந்திரனை நான் வந்து சிருஷ்டி பண்றேன்னு அவ யாகம் பண்றான். அப்படி யாகம் பண்ணச்சே அதுல வரச்சே என்ன இருந்துன்னா அதனால எனக்கு தானே அனர்த்தம் வரப்போறது அப்படின்னா அப்போ கஷ்யப பிரஜாபதி வாழக்கில்லையாண்டத்துல சொல்றான், வாஸ்தவம்தான் இந்திரன் பண்ணது தப்புதான், இருந்தா கூட நீங்க பண்ற ஒரு அனுஷ்டானத்தினால இந்திரனை மாதிரி பன்மடங்கு பலம் பொருந்தியவன் பன்மடங்கு சூரனாக இருந்திருக்கிறவன் ஒருத்தன் இதுல இருந்து ஜனிக்க போறான், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அவன் பட்சீந்திரனாக இருக்கட்டும், தேவேந்திரனாக இல்லாத பட்சிகளுக்கெல்லாம் இந்திரன்னா தலைவன் அர்த்தம். அவன் பட்சேந்திரனாக இருக்கட்டும், அவன் பல மடங்கு பராக்கிரமத்தோட இருக்கட்டும், இந்திரனையும் தோக்கடிக்கிறவனாக அவன் இருக்கட்டும் என்று கச்சப பிரஜாபதி அறிவுறுத்துகிற அவரிடத்துல ஒரு கௌரவத்தினால சரி இந்த யாகத்துல இருந்து அவதாரம் பண்றவன் இந்த யாகத்தினால யாகத்தினுடைய பலமாக உண்டாது கருத்மானாக இருக்கட்டும்னு அவ நினைக்கிறதுனால பெருமாளும் இப்ப நாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம் தசரத சக்கரவர்த்தி ரிஷிசிங்கரை கொண்டு புத்திரகாமேஷ்டி பண்ணதுனால பெருமாள் அவதாரம் பண்ணு சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்திரன் கருத்மான் இந்த பிரகிருதியில ஒரு அவதாரம் பண்றதுக்கு ஒரு வியாஜமாக ஆச்சு. இது கச்சப பிரஜாபதியினுடைய அனுகிரகத்தினால இந்த இந்திரனுக்கு எதிராக பலமாக இருந்தாலும் கூட வாழகல்யாளுடைய ஒரு அனுஷ்டான விசேஷத்தினால யாக விசேஷத்தினால அவதாரம் பண்ணவர் கருத்மான் என்பதுதான் சொல்லி சொல்ற. ஆகையால ஜலத்வால் வலத்வேஷித ஜலத்வால கில்ய பிரதிஜாவதீர்ண அவதீர்ணன்னு சொல்லி சொல்றேன். ஆவிர்பூதம்னு சொல்ல அர்த்தம் ஆவிர்பாவம் தான். அங்க வரைக்கே கண்ணன் ஆவிராசி தசா பிராச்சியான் திசையின் திருவ புஷ்கலன்னு அந்த கண்ணனோ ராமனோ இவெல்லாம் அவதாரம் பண்ணினா இவ அவதாரம் பண்ணினது எதனால என்ன இது அவதாரம் தானே தவிர பிறப்பு அல்ல ஜென்மம் அல்ல. பெருமாளுடைய அவதாரத்துக்கும் நம்மளுடைய ஜென்மாவுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால கருத்மானும் அவதாரம் தான் பண்ணறே தவிர அவருக்கு பிறப்பு இல்ல, கர்ம நிமித்தமான ஒரு பிறப்பு இல்ல. பிரதிஜாவதீர்ண அப்போ அவர் அவதாரம் பண்ணினவராக இந்திராசம். அப்போ அதுதான் இந்த அத இந்த இடத்துல பட்சினாம் இந்திரகம் பட்சிகளுக்கெல்லாம் இந்திரனாக அவதாரம் பண்ணினேன்னு கசப பிரஜாபதியினுடைய வார்த்தையினால அவர் அவதாரம் பண்ணினேன் சொல்லி சொல்லிட்டார். அதுக்கப்புறமா அந்த கருத்மானுக்கு வரைச்சே ஒரு கால விசேஷத்துல எப்பவும் இந்திரனுக்கு சகாயம் பண்றதுக்கு பெருமாள் இருக்கே, அப்படி சகாயம் பண்றதுக்கு பெருமாள் வரைச்சே அமிர்தத்தை அங்கிருந்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லச்சே இந்திரனுக்காக பெருமாளே சண்டை போடு. அப்படி சண்டை போட்டுச்சே அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு உடன்படிக்கை ஏற்படுறது. உனக்கு வரன் கொடுக்குறேன், நீ சண்டை போட்டு யுத்தம் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வரன், நீ என்ன வரன் கொடுக்கறது, நான் தான் உனக்கு வரன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் நீ என்ன வரன் கொடுக்கறது யார் என்ன கேக்குறது அப்படின்னா அதுக்கெல்லாம் பாக்கல பெருமாள். சரி அவர் வரன் கேக்குறேன் எனக்கு. அப்ப கருத்மான் வந்து பெருமாள் இடத்துல வரன் கொடுக்க உனக்கு கீழையும் நான் இருக்கணும் மேலையும் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றேனா, ஆஹா அப்படியே இருந்துக்கோ அப்படின்னா உனக்கு கீழே இருக்கும்னு சொல்லச்சே கருத்மான் தனக்கு வாகனமாக இருந்திருக்க, மேல இருக்கிறதுன்னா துவஜமாக இருந்திருக்கிறது. இப்படி இந்த கருத்மானுடைய விருத்தாந்தத்தை சொல்லி சொல்ற அப்பேற்பட்ட அந்த கருத்மான சம்போதனம் பண்ணி வலத்வேஷி தற்பஜ்வல துவாலகில்ய பிரதிஜாவதீர்ண வாலகில்ய பிரதிஜாவதீர்ண அந்த வாலகில்யாளுடைய ஒரு பிரதிஜையினால அவதீர்ணனாக இருந்திருக்கிற அவதாரம் பண்ணின கருத்மான் அது ஒரு சம்போதனம். ஸ்திராம் தத்துவ புத்திம் பராம் பக்தி தேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்தோம் தீசாமுதா காமகி நாமகி நாமகி நாந்தகா. இப்படி ஒரு சம்போதனம் பண்ணாக்க ஒரு பிரார்த்தனை இருந்துட்டு இருக்கும். இப்ப இன்னொரு ஒரு சம்போதனம் இருந்துட்டு இருக்கு அகீனாந்தகா என்பதாக ஒரு சம்போதனம். அதுவும் கருத்மான பத்தி சொல்றது அகீனாந்தகம் அகி அகீனக சர்ப்பங்கள் அகீனாம் இனம்னாக்க சுவாமி. அப்போ சர்ப்பங்களுக்கு சுவாமியாக சுவாமியினுடைய அந்தகா அவளுக்கெல்லாம் எதிரியாக இருந்துட்டு இருக்கிறவ சேஷாம் அந்தகான்னு அர்த்தம் அதுக்கு. இனஹா அப்படின்றதுனால ராஜா, அப்புறமா சூரியன் புருஷன் தனிகன் சுவாமி இப்படி பல அர்த்தங்கள் இன சப்தத்துக்கு இருக்கு. இந்த இடத்துல இனாந்தக இனஹான்னா சுவாமி, அந்த சுவாமிகளுக்கெல்லாமும் அந்தகவனாக அவளை சர்ப்பராஜான்னு யார் யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் கூட எதிரியாக இவர் இருந்திருக்கிறான். அகிமந்தக அப்படிப்பட்ட சமஸ்த சர்ப்ப பஞ்சக எல்லா சர்ப்பங்களுக்கும் பஞ்சகனாக நாசகனாக திகழ்பவர் அந்த கருத்மான் என்பது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட அந்த கருத்மானை பார்த்து பிரார்த்தனை பண்றேன், தத்துவ புத்தி ஸ்திராம் தத்துவ புத்தி, அந்த பராமர தத்துவ புத்தி எது உத்கிருஷ்டமானது எது நிகிருஷ்டமானது என்கிற அந்த தத்துவ புத்திய நிலைத்ததாக இருந்திருக்கிறதாக அந்த தத்துவ புத்திய பண்ணணும்னு சொன்னார். இதுக்கு முன்ன பிரார்த்தனை பண்றது சுப்யம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா அவத்தாஸ்யம் ஆபாதயேதா தயேதாஷ்டமேல, அத்தியாத்ம வித்யன்னா ஆத்ம விஷயம் மகொண்ட வரக்கூடிய வித்யா வேதாந்த சாஸ்திரம் எனக்கு விதேயமாக ஆகட்டும் என்று பிரார்த்தனை. இப்போ தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல தத்துவ புத்தி தத்துவம் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் என்கிற விஷயத்துல அத வந்து அது எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் மாறாமல் இருக்கும்படியாக பண்ணணும்னு சொல்லி சொல்ற தேவகுருன்னு பிருஹஸ்பதிய சொல்லி சொல்றோம். அந்த தேவகுருவாக இருக்கிற பிருஹஸ்பதி தான் சார்வாக்கு மதத்தை அவர் தான் தோற்றுவித்தார். அதாவது சரீரமே ஆத்மா, சரீரத்தை காட்டலாம் ஆத்மான்னு வேற ஒண்ணும் கிடையாதுன்ற ஒரு மதத்தையே சொல்லி சொல்றேன். அவெல்லாம் சொல்றச்சே அதுக்கு உண்டான லாஜிக் எல்லாம் சரியா தான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி யாரானா விபரீதமாக சொன்னா கூட அதுல அதனால தன்னை தன்னுடைய தத்துவ புத்தியில எந்த விதமான மாறுபாடும் வராமல் நிச்சலமாக இருக்கக்கூடிய தத்துவ புத்தியே எனக்கு வேணும்னு சொல்ற ஸ்ரீபாஷ்யத்துல சொல்றச்சே முதல் அத்தியாயத்துல ஜெகத்காரணம் எதுன்றத பத்தி சொல்ற, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் நாராயண ஜெக லோகத்துக்கெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கேன்னு சொல்ற. ரெண்டாவது அத்தியாயத்துல வரைச்சே மீறி தர தர்சனிக்கெல்லாம் இப்ப பிரகிருதி தான் காரணம்னு சில பேர் சொல்றான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லி சொல்றாளோ இல்லையோ, அவளுடைய பட்சத்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் ஸ்ருதி விரோத ஸ்ருதி வேதத்துக்கு விரோதமானது, அது வந்து தர்க்கத்தினாலையும் அதை நிலைநிறுத்த முடியாததுன்றத சொல்லி நம்ம சுபட்ச ஸ்தாபனம் பண்றேன். பரபட்ச பிரதிட்சேப பூர்வகமாக பரபட்சம்னு இது நம்ம சித்தாந்தம் தவிர மீதி சித்தாந்தங்கள்லாம் ஏற்புடையது அல்லன்றத ஸ்தாபனம் பண்ணி நம்ம சித்தாந்தம் ஒண்ணு ஏற்புடையது அதுதான் ஸ்ருதியில சொல்லப்பட்டதுன்றத ஸ்தாபனம் பண்றேன். அந்த மாதிரி தத்துவ புத்தின்றது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, யார் சொன்னாலும் எப்படி பண்ணாலும் தனக்கு ஒரு அந்த கருத்து மாறுபாடு வராதபடி அந்த எம்பெருமான் இடத்துல சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் என்கிற புத்தி வேணும், அந்த நிர்ணயம் வரணும்ன்ற அந்த புத்தியை பிரார்த்தனை பண்ற. ஸ்திராந்தத்துவ புத்தி பராம் உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற உத்கிருஷ்டமானதாக இன்னொன்னு ஒன்னு பிரார்த்தனை பண்ற அவ, ஜெகன்மூலகந்தே முகுந்தே பராம் முதா கமா முதா காமஹீனாம் அஹீனாம் மகானந்ததோக்தீம் பக்தி தேனும் ததீதாஹ. இன்னொரு ஒரு பிரார்த்தனை என்ன என்று கேட்டான், உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிறது, உத்கிருஷ்டமாக இருக்கச்சு நம்ம கூட பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்றோம், மோட்ச ரூபமானது உத்கிருஷ்டம் இப்ப வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் வாசிக்கிறதுனால உத்கிருஷ்டமான மோட்சம் வேணும்னு பிரார்த்தனை பண்றோம். அதே சமயத்துல பிரகிருதம் வந்து இருக்கிறதுனால நாம இருக்கிற காலத்துல பணக்காரனா இருக்கணும், இருக்கிற காலத்துல மானசிக்கமான கிளேசமும் வரக்கூடாது, சாரீரிகமான கிளேசமும் வரக்கூடாது, எல்லாம் ஓணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்றதையும் நாம சேர்ந்து பிரார்த்தனை பண்றோம். இந்த இந்த மாதிரி காமம் இல்லாத இது முதா காமன்னு, இந்த காமம் மொத்தம் வியர்த்தம், இது எதுவுமே நிலைச்சி இருக்கக்கூடிய இது அல்ல, இப்படி பிரயோஜனாந்தரத்தோட சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயத்த பிரார்த்தனை பண்ணாமல் அந்த ஸ்வயம் பிரயோஜனமாக இருந்திருக்கிற ஒரு பக்திய பிரார்த்தனை பண்ற. அஹீனாம், அதாவது ஹீனம்னா குறையிறதுன்னு அர்த்தம், அஹீனம்னா குறைபடாததாக இருக்கிறது, எப்பவுமே குறையாததாக இருந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு முன்ன அஹீன்னு சொல்லச்சு பாம்ப சொல்லிட்டு அஹீனாந்தக்கான்னு சொல்லி சொன்ன, இந்த ஹீனம் அஹீனம்னு சொல்லி இதுலயே ஒரு வார்த்தை ஜாலம், இதுதான் சுவாமியினுடைய விசேஷம். அவர் பெரிய கவியாச்ச, அஹீனாம் அப்படின்னு சொல்லச்சு துளி கூட குறையாததாக இருக்கணும், பக்தி எந்த சன்னிவேசத்திலையும் குறையக்கூடாது. அந்த பெருமாளிடத்துல மோட்ச தசையில கூட அது அனுவர்த்தமானமாக இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும்னு அர்த்தம். ஏன் மோட்ச தசையில பக்தி குறைஞ்சு போயிடுமான்னு கேட்ட, மோட்ச தசையில நமக்கு ஒரு நிலை வருகிறது. அபகதாத்மா விகரஹா விமர்சிஹோ விசோகஹா அதிகத்வஹா அபிபாசஹா சத்யகாமனா சங்கல்பஹான்னு பசி பிணி மூப்பு கர்ம சம்பந்தம் எல்லாம் இல்லாத பெருமாளுக்கு சமமாக எல்லா குணங்களும் வந்துட்டோம்னாக்கா, அவரை மாதிரி நம்மளும் ஆயிட்டோம்னாக்கா, அப்புறமா பெருமாளிடத்துல போய் ஒரு பக்தி இருக்குமான்னு எல்லாம் ஒருத்தன் கொஞ்சம் எதனா ஒரு படி கீழே இருந்தா மேல இருக்கிறவாழ் ஒரு கௌரவம் இருக்கும். இவாளும் அவளும் மாதிரியே இருந்துட்டான்னாக்க நீ ஆச்சு நானாச்சுன்னு சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆயிடுமோ இல்லையோன்னா, அது பிரகிருதி சம்பந்தம் இருக்கச்சேதான் அந்த மாதிரி எண்ணம் வரும், மோட்ச தசையில வராது. இருந்தாலும் மோட்ச தசையிலையும் குறையக்கூடாதுன்றத அதுக்காக பிரார்த்தனை பண்ற. மகானந்த தோக்தே, இப்போ ஒரு காமதேனுவ பிரார்த்தனை பண்ற, பக்தி ரூபமான காமதேனு. காமதேனு பாலை கொடுக்கும், பால் கொடுக்கறதோட மாத்திரமில்ல நாம என்னென்ன பிரார்த்தனை பண்றோமோ, இந்த லோகத்துல அடையக்கூடிய வஸ்துக்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை பண்றோமோ அத்தனையும் கொடுக்கும். இந்த காமதேனுவை வச்சுட்டுதான் விஸ்வாமித்ர வசிட்டர் விஸ்வாமித்திரர் சைன்யத்தோட வரைச்சே அத்தனை சைன்யத்துக்கும் சரியாராதனை பண்ணிட்டேன், அவ்வளவு பெரிய ஆராதனம் பண்ண. அப்ப காமதேனுக்கு அவ்வளவு சக்தி இருந்துருக்குன்றது. அந்த மாதிரி காமதேனு மாதிரி ஒண்ணு நான் பாக்குறேன். இப்ப இது எதை கொடுக்கறது, தேனு பாலை கொடுக்கும். இது எதுக்கு கொடுக்கறத, நிரவதிகமான பிரம்மானந்தத்தை கொடுக்கிறதுன்னு கொடுக்கறதுன்னு அர்த்தம். மகானந்ததோ தேம், அந்த மகானந்தத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்க அது எது தெரியுமா, ஜெகன்மூல கந்தே முகுந்தே, ஜெகன்மூல கந்தே முகுந்தே. இப்போ லோகம் மொத்தத்துக்கும் காரணமாக இருக்கும், கந்தன்னா கிழங்குன்னு அர்த்தம், எல்லாத்துக்கும் மூல காரணமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், புக்தி முக்தி எல்லாத்தையும் கொடுக்கிறவராக இருந்திருக்கிற எம்பெருமான் சாட்சான் நாராயணன் விஷயத்துல பக்தியாகிற ஒரு தேனு. அந்த சாட்சான் நாராயணத்துல நாராயணத்துல பக்தியை கறக்கின்ற சுரக்கின்ற ஒரு தேனு, ஒரு பசுவ, ஒரு காமதேனுவ. அத நாங்க அடையும்படியாக பண்ணணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட பக்தி எம்பெருமானிடத்துல பக்தி எப்பவும் குறம் குறவில்லாமல் இருக்கும்படியாக அனுகிரகம் பண்ணணும்ன்றத கருத்மானிடத்துல போய் பிரார்த்தனை பண்ற. இதுலயும் பிரார்த்தனை ரெண்டே ரெண்டுதான், இது மின் சரணத்திலயும் இந்த சரணத்திலயும் வித்தியாசம். போன சரணத்துல வரச்சே துப்பியம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாசியம் ஆபாதயேசா தயேசாஸ்டமேன்னு சொல்றதுனால அத்தியாத்ம வித்யை என்னுடைய வசமாக இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ற. அத்தியாத்ம வித்யை என்னுடைய வசமாக இருக்கிறதுனால பெரிய வித்வானா இருக்க போறான், அவ்வளவுதானே வரப்போறது அப்படின்னா, இல்ல அதுக்கு மேல்பட்டதாக இருக்கிறது. அது எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்த தேவேதரத்தினாகன்னு சொல்ல முடியனால, இப்போ யார் மகானாக இருக்கிறவா என்னத்தை அனுஷ்டானம் பண்றாளோ அதைதான் மீதி பேரும் பின்பற்றுபவர்கள். ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான்னு சொல்லிட்டு சாஸ்திரார்த்தத்தை பிறருக்கு உபதேசம் பண்றதோட மாத்திரம் இல்லாமல் ஸ்வயம் ஆச்சரத்தை எஸ்மாத்தே தானும் பின்பற்றுபவனாக இருந்துட்டு இருக்கிறது தான், அதுதான் விசேஷமாக சொல்ல. ஆகையால தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தைன்னு சொல்றதுனால கருத்மான் சுவாமி தேசிகனுக்கு சாட்சாத் ஆச்சாரியனா ஆயிட்டார். ஏன்னா அப்படிலார் கருட மந்திரத்தை உபதேசம் பண்ணதுனால அந்த கருத்மான உபாசனம் பண்ணினபடினால, அந்த கருத்மான் ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பண்ணினதுனால சுவாமி தேசிகனுக்கு கருத்மான் சாட்சாத் ஆச்சாரியனாக போயிட்டார். அந்த ஆச்சாரிய பதவியில இருந்திருக்கிறவா எப்படிப்பட்ட பிரார்த்தனையாக இருக்குமோ அந்த பிரார்த்தனையை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. ஆகையால இப்போ இந்த இடத்துல பிரார்த்தனை என்ன என்ன கேட்டா, தத்துவத்துல தத்துவ புத்தியில எந்த விதமான மாறுபாடும் வரக்கூடாது. ஆச்சாரியால் தானே உபதேசம், தத்துவத்தை உபதேசம் பண்ணுவான். ஆச்சாரியால் தத்துவத்தை உபதேசம் பண்ணச்சே ஒரு பிறட்சி, அதுல ஒரு கால விசேஷத்துல இல்ல அவ கூட நமக்கு சரியா சொல்லலையோ என்னமோன்ற ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு அந்த பரதத்துவ விஷயத்துல ஒரு நிர்ணயம் வருதுன்றத அத்த இங்க பிரார்த்தனை பண்ற. அங்க வேதாந்த சாஸ்திரத்தை பிரார்த்தனை பண்ண, இங்க பரதத்துவ புத்தி அசைக்க முடியாத ஒரு பரதத்துவத்துல புத்தி இருக்க அதை பிரார்த்தனை பண்ற. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. அதே மாதிரி அங்க உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லி சொன்ன பெருமாள் இடத்துல சாட்சாத் எம்பெருமான் இடத்துல முக்த தசையிலையும் பக்தி தொடர்ந்து இருந்துருக்கணும். அந்த பக்தி தான் அங்க போய் நாம பண்ற கைங்கரியங்களும் நாம பண்ற செயல்கள்லாம் கூட பகவத் பிரீத்திக்கு காரணமாக இருக்கணும்ன்றத அததான் பிரார்த்தனை பண்ற தேவி குண்டத்துல போய் வரக்கூடியதுன்றது. இப்படி அற்புதமாக இந்த நாலாவது சரணத்துல கருட மந்திரத்தினுடைய மகாத்மியமும் மந்திர பிரதிபாத்திய தேவதையாக இருந்திருக்கிற கருத்மான் இடத்துல அவருடைய வைபவத்தை சொல்லி தன்னுடைய பிரார்த்தனையாக இருக்கக்கூடிய அசஞ்சலமான தத்துவ புத்தியும் காமதேனு அந்த பக்தி காமதேனுவாக அந்த பக்தியை சுரக்குகின்ற ஒரு தேனு அதையும் பிரார்த்தனை பண்ற. இதுதான் அற்புதமான விஷயம். இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஒரு இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் நிறைய இருந்துருக்கு. இதுல பார்த்தோம்னாக்க பிரசாசேகரத்ராயதானி ஸ்ரீவர்க்க அபவர்க்க அந்த வர்க்க வர்க்கன்ற சப்தம் இருந்துருக்க அந்த அக்ஷரங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் வந்துருக்கு. அதே மாதிரி ஜெகன்மோ லகந்தே முகுந்தே அந்த ககாரம் நகாரம் தகாரம் ஏகாரம்ன்றதெல்லாம் கந்தே முகுந்தே அப்படின்றதெல்லாம் இருந்துருக்கு. ததீதா முதாகா இந்த தாதான்னு சொல்றது மகீனா மகீனா மகீனாந்தகான்னு சொல்லச்சு இந்த அர்த்தத்துக்கு வரச்சு முதா காமஹீனான்றதுக்குனால அந்த இடத்துல அந்த மகீனான்ற சப்தத்து அது அதுகளுடைய ஒரு அந்த மூணு எழுத்துக்களுடைய தொடர்ச்சியானது இது முதா காமஹீனாம் அகீனாம் அகீனாந்தக காமஹீனாம் அகீனாம் குறைவில்லாததாக இருந்துருக்கு. அகீனாந்தகான்றது அகீனன்றது அகின்றதுனால சர்ப்பத்தை சொல்றது. எப்படி ஒரு வார்த்தை ஜாலங்களால நம்மளை அப்படியே கட்டுப்படுத்திட்டார், அதனுடைய கட்டி போட்டேன். இதுக்கு கருட தண்டகத்தை நாம அத சேவிக்கச்சேயே அப்படியே நமக்கு அந்த கருத்மானே பிரத்யட்சம் ஆயிடுற மாதிரி இருந்துருக்கும். அசல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்ல, அந்த கருட தண்டத்தை சேவிக்கிட்டே ஒரு உற்சாகம் ஏற்படும். அது கருட்மானுடைய மங்களாசாசனம், சாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணிட்டே கருட தண்டகம் பூர்த்தியா சேவிப்பா, அதை சேவிக்கச்சேயே ஒரு சந்தோஷம். மொத்த பேர் பெரிய குரல்ல சேவிக்கிறார். அந்த மாதிரி அந்த வார்த்தைகளுடைய அமைப்பு கவிதார்க்கிக சிம்மமாக எழுந்தொழியிருக்கிறது சுவாமி தேசிகன். இந்த கருட தண்டத்துல இந்த நாலு சரணங்களாலேயும் நம்மளுடைய க்ஷேமத்தை தனக்கு பிரார்த்திக்கிற மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறவாளும் பண்றதுக்காக இந்த ஸ்தோத்திரம் மூலமாக தண்டகம் மூலமாக செவிக்கிறார். அப்படி கருத்மானுடைய அனுகிரகத்தினால நமக்கு தத்துவ புத்தி பெருமாள் தத்துவ பக்தி இது ரெண்டும் வரணும்னு இந்த பிரார்த்தனையை வச்சு இதை நிறைவு செய்கிறேன். மனுரணகத பட்சி வஸ்திர ஸ்வரத்தார கஸ்தாவகஸ்தி திரபானு பிரியா சேகரத்ராஜ தான் நஸ்ரி வர்க்காபவர்க்க பிரசூதி பரவியோமுதாமன்னு பலத்வேஷி தர்ப்ப ஜலத்வால கில்ய பிரதிஜாவதீர்ண ஸ்திராம் தத்துவ புத்திம் பராம் பக்தி தேனும் ஜெகன்மூலகந்தே முகுந்தே மகானந்ததோத்ரீம் ததீசா முதாகா மகீனா மகீனா மகீனாந்தகா. இதுக்கப்புறமா நிறைவாக ரெண்டு ஸ்லோகங்கள் உள்ளன. அந்த ஸ்லோகார்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். கவிதாக்கிக சிம்ஹாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.